என்பது நேர செலவு. காமம் ஒன்றே உண்மை துறவு. நேசம் பாசம் போலி உறவு. எல்லாம் கடந்து மண்ணில் உழவு. யாருடன் கழிந்தது இரவு என ஞாபகம் கொள்பவன் மூடன். அணியும் நாற்றம் கொண்டே அவளின் பெயரை சொல்பவன் போகன். என்னை நட்ட நடு மையத்தில் சேர்த்த மொத்த பூமியின் மோகத்து ஜோதி அது போகன் தின்ற மீது நேரினில் போகனை காண அந்த காமனும் B-O-G-A-N, say boga, boga, bogan. B-O-G-A-N, say boga, boga, bogan. Come on, loaded gun, not muttam tuppum dragon. Listen up, anbum marivum panbum kaluthayum udavik. காதல் இல்லா ஊருக்குள்ளே தலைவலி மாத்திரை விற்காது. வாங்கும் பொருளின் விலைப்பட்டை திருப்பி பார்ப்பவன் மூடன். கண்ணில் காணும் பொருள் எல்லாம் தனதே என்பான் போகன். ஒருவனுக்குள்ளே உள்ளே ஒரு பிரபஞ்சமே மறந்திருக்குமா இவன் மனவெளி ரகசியம் அதை நாசா பேசாது கிரகங்களை கைப்பந்தாடு B-O-G-A-N, say boga, boga, bogan. Come on, loaded gun, not muttam tuppum dragon. Hit me. Good bit, good panja, many bit, many menja. Pinne bogan in the ninja mele sanja. பச்சை திராட்சை தூரல் மேலே இச்சை மூட்டம் தீயோ கீழே என்னை நட்டு நடு மையத்தில் சேர்த்த முத்து பூமியின் மோகத்து ஜோதி அது போகன் தின்ற மீது நேரினில் போகனை காண அந்த காமனும் கொள்வான் மீது வெண்ணில் மண்ணில் எங்கெங்கும் போகன் வில்லா Say it again. B-O-G-A-N. Say boga, boga, bogan. B-O-G-A-N. Say boga, boga, bogan. B-O-G-A-N. Say boga, boga, bogan. Come on, loaded gun. Not muttam tuppum dragon. Vaara pirandavan bogan. Yellam aala pirandavan.